I'm going to show you some objects, and then you can show me where they are. நான் உங்களுக்கு சில பொருட்களை காட்டுவேன். நீங்க அது எங்க இருக்குன்னு சொல்லி எனக்கு காட்டுங்க. நான் உங்களுக்கு சில பொருட்களை காட்டுவேன். நீங்க அது எங்க இருக்குன்னு சொல்லி எனக்கு காட்டுங்க. Show me where the envelope is. Envelope எங்க இருக்குன்னு காட்டுங்க. Envelope எங்க இருக்குன்னு காட்டுங்க. Show me where the key is. திறப்பு எங்க இருக்குன்னு காட்டுங்க. திறப்பு எங்க இருக்குன்னு காட்டுங்க. Show me where the razor is. சேவிங் செட் எங்க இருக்குன்னு காட்டுங்க. சேவிங் செட் எங்க இருக்குன்னு காட்டுங்க. Show me where the glass is. கோப்பு எங்க இருக்குன்னு காட்டுங்க. கோப்பு எங்க இருக்குன்னு காட்டுங்க. Show me where the pencil is. பென்சில் எங்க இருக்குன்னு காட்டுங்க. பென்சில் எங்க இருக்குன்னு காட்டுங்க. Show me where the phone is. இதுல டெலிபோன் எங்க இருக்குன்னு காட்டுங்க. இதுல டெலிபோன் எங்க இருக்குன்னு காட்டுங்க. Show me where the watch is. மணிக்கூடு எங்க இருக்குது. மணிக்கூடு எங்க இருக்குது. Show me where the scissors are. கத்திரிக்கோல் எங்க இருக்குன்னு காட்டுங்க. கத்திரிக்கோல் எங்க இருக்குன்னு காட்டுங்க. Show me where the comb is. சீப்பு எங்க இருக்குன்னு காட்டுங்க. சீப்பு எங்க இருக்குன்னு காட்டுங்க. Show me where the glasses are. கண்ணாடி எங்க இருக்குன்னு காட்டுங்க. கண்ணாடி எங்க இருக்குன்னு காட்டுங்க.